காலை வெளிச்சம் என்னாகமும் 1:1-5 சீனாய் முதல் சியோன் வரை அழைக்கப்பட்ட, கணக்கிடப்பட்ட மற்றும் கட்டப்பட்ட புதிய சிருஷ்டி. இஸ்ரேலர் சீனாய் மலையை வந்து அடைந்தது போல நித்திய வீட்டை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நாமும் நம்முடைய சொந்த சீனாய் தருணத்தை அடைந்திருக்கிறோம். இது நமக்காக வரைபடத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு இடம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய நிஜம். சீனா என்பது தேவன் தம் மக்களை சந்திக்கும், உடன்படிக்கை செய்யும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் மற்றும் அவர்களை ஒழுங்குபடுத்த தொடங்கும் இடம். அந்த பெயரிலேயே ஒரு செய்தி இருக்கிறது. சீனா என்பது முச்செடிகள் நிறைந்த இடத்தோடு தொடர்புடையது. யாத்ராகமம் 3 எரியும் முச்செடி தோன்றிய இடத்தை குறிக்கவும் இதே வார்த்தை சேர்ந்த குடும்பம் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மோசே அந்த செடியில் அக்கினியை கண்டார், ஆனாலும் அந்த செடி வெந்து போகவில்லை. அந்த காட்சி தேவனுடைய வழிகளை பற்றி ஏதோ ஒன்றை போதிக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் என்பது பரிசுத்த அக்கினி, ஆனாலும் அவர் பலவீனமான மற்றும் சாதாரணமான ஒன்றில் அதை அழிக்காமலே வாசம் செய்ய முடியும். வசதி இல்லாத, சமூகம் இல்லாத மற்றும் எளிதல்லாத இடங்களில் தேவன் தம் மக்களை அடிக்கடி சந்திக்கிறார் என்பதை அந்த முச்செடி நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனாலும் அங்கே அவருடைய மகிமை பிரகாசிக்கிறது. சீனாய் உடன்படிக்கையோடு மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. சீனாய் மலையில்தான் தேவன் இஸ்ரேலை ஒரு உடன்படிக்கை தேசமாக மாற்றினார். அவர் அவர்களை தம்முடைய சொந்த சம்பத்தாக அறிவித்து அவர்களை ஆசாரிய ராஜ்யம் என்றும் பரிசுத்த ஜாதி என்றும் அழைத்தார். இது இஸ்ரேலின் தேசிய பிறப்பு தருணம். அவர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் தேவனுக்காக உருவாக்கப்பட்டார்கள். தேவன் தம்முடைய பரிசுத்தத்தையும் தம்முடைய சட்டத்தையும் வெளிப்படுத்தின இடமும் சீனாய்தான். யாத்ராகமம் 20:10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த தேவன் பாளையத்தின் நடுவில் வாசம் பண்ணும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த விரிவான உடன்படிக்கை அறிவுரைகள் காட்டினது. இது ஒரு வலுவான சத்தியத்தை போதிக்கிறது. தேவன் அருகில் இருக்கிறார், ஆனால் தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் அருகில் இருப்பது நாம் கவனக்குறைவாக இருப்பதற்கான அனுமதி அல்ல. அந்த நெருக்கம் பயபக்திக்கான ஒரு அழைப்பு. சீனாய் கடவுளை அணுகுவதற்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை என்பதையும் நிறுவியது. மலை அதிர்ந்தது, அக்கினி இருந்தது, கார்மேகம் இருந்தது, எக்கால சத்தம் கேட்டது. மக்கள் அவரை நெருங்க பயந்தார்கள். அவர்கள் மோசேயிடம், நீரே எங்களோடே பேசும், தேவன் எங்களோடே பேசாமல் இருப்பாராக, பேசினால் சாவும் என்று சொன்னார்கள். அந்த தருணம் இஸ்ரேலின் மனதில் ஒரு ஆழமான உண்மையை விதைத்தது. பாவமுள்ள மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் நிற்க ஒரு மத்தியஸ்தர் தேவை. மோசே அங்கே மத்தியஸ்தராக செயல்பட்டு மேலே ஏறி சென்று தேவனுடைய வார்த்தைகளை பெற்று கீழே வந்து மக்களுக்கு தெரிவித்தார். இது புதிய ஏற்பாட்டில் நீக்கப்படவில்லை, இது நிறைவேற்றப்பட்டது. வேதம் சொல்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவரே கிறிஸ்து இயேசு என்னும் மனுஷன். நாம் நம்முடைய நன்மையினால் தேவனிடம் வருவதில்லை, தேவன் நியமித்த மத்தியஸ்தர் மூலமாகவே வருகிறோம். சீனாய் ஆராதனைக்கும் தேவனுடைய வாசஸ்தலத்திற்கும் ஒரு மாதிரியை கொடுத்தது. சீனாய்க்கு பிறகு உடனே ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் ஆசாரியத்துவத்துக்குமான வரைபடத்தை தேவன் கொடுத்தார். எனவே சீனாய் என்பது சட்டங்கள் மட்டுமல்ல, நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்றும் சீனாய் அறிவிக்கிறது. இதனால் தான் என்னாகமம் இப்படி தொடங்குகிறது. யாவே தேவன் மோசேயை நோக்கி, இப்பொழுது ஆசாரிப்பு கூடாரம் நிற்கிறது, தேவனுடைய பிரசன்னம் நடுவில் இருக்கிறது, இப்பொழுது தேவன் தம் மக்களை ஒழுங்குபடுத்த தொடங்குகிறார். இங்குதான் புதிய சிருஷ்டி இஸ்ரேல் எனும் கண்ணாடியில் தன்னை தானே பார்க்க தொடங்குகிறது. நாம் அதிர்கிற மலைக்கு பயத்தோடு வரவில்லை, அதைவிட மேலான இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று எபிரேயன் நமக்கு சொல்கிறது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சீனாய் பரிசுத்தத்தையும் தூரத்தையும் காட்டுகிறது. சீயோன் கிறிஸ்து மூலமாக அணுகுவதையும் சந்தோஷத்தையும் காட்டுகிறது. ஆனாலும் அதே அதிகாரம் பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு நம்மை எச்சரிக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், புதிய சிருஷ்டிக்கு தைரியம் உண்டு, ஆனால் கவனக்குறைவு கூடாது. நமக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் சாதாரணமான வாழ்க்கை முறை கூடாது. நமக்கு மகிழ்ச்சியான கூடுகை உண்டு, ஆனால் பரிசுத்த பயம் இருக்க வேண்டும். இப்போது சீனாயிலும் சரி, என்னாகமத்தின் துவக்கத்திலும் சரி, தோன்றும் ஒரு மாதிரியை நாம் கவனிக்க வேண்டும். முதல் செயல் நடப்பதோ சண்டையிடுவதோ கட்டுவதோ அல்ல. முதல் செயல் என்னவென்றால், தேவன் பேசுகிறார், யாவே தேவன் பேசினார். அதே போல தேவனுடைய வார்த்தை அதிகாரத்தோடு இருதயத்திற்குள் வரும்பொழுதுதான் புதிய சிருஷ்டி தொடங்குகிறது. அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சுய முன்னேற்றத்தால் நாம் புதிதாவதில்லை, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் நாம் புதிதாகிறோம். தேவனுடைய ஜீவனும் நித்தியமுள்ள வார்த்தையினாலேயே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே என்றும் வேதாகமம் சொல்கிறது. எனவே தேவனுடைய குரல் வெறும் அறிவுரை மட்டுமல்ல, அது ஜீவனளிக்கும் வல்லமை. தேவன் பேசும்பொழுது இருளில் வெளிச்சம் உண்டாகிறது, தேவன் பேசும்பொழுது விசுவாசம் விழித்தெருகிறது, தேவன் பேசும்பொழுது ஒரு ஜனம் உருவாக்கப்படுகிறது. பின்பு தேவன் வனாந்திரத்தில் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. வனாந்திரம் என்றால் இயற்கையான வசதிகள் இல்லாத இடம், பழைய உலகம், புதிய வாழ்வை தாங்க முடியாத இடம் அது. இது நம்முடைய பயணத்தோடு பொருந்துகிறது. தேவன் சார்ந்திருத்தலை பழக்குகிறார். இஸ்ரேலுக்கு மன்னா கிடைத்தது, இஸ்ரேலுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் கிடைத்தது. நாம் கிறிஸ்துவிடமிருந்து தினசரி பலத்தை பெறுகிறோம். இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே, என் கிருபை உனக்கு போதும் என்று பவுல் யாவே தேவன் சொல்வதை கேட்டார். இயேசுவும் வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார், அங்கே தேவனுடைய வார்த்தையினால் ஜெயித்தார். வனாந்திர காலங்கள் தண்டனை மட்டுமல்ல என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. பல நேரங்களில் வனாந்திரம் ஒரு பயிற்சி. தம் மக்கள் ஆவிக்குரிய ரீதியில் தன்னை சார்ந்திருக்க கற்றுக்கொள்வதற்காக தேவன் சுதந்திரமான ஆதரவுகளை அகற்றுகிறார். இப்பொழுது நாம் மீண்டும் முட்களை பார்க்க வேண்டும். சீனாய் முட்செடியை சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்து முள்முடி அணிந்திருந்தார் என்பதையும் நாம் நினைவு கூறுகிறோம். இது சாதாரண இணைப்பு அல்ல. நமக்கிருக்கும் உடன்படிக்கை பாடுகளின் மூலமாக சம்பாதிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் முட்கள் வழியாகவே நாம் தேவனிடம் வந்திருக்கிறோம். சீனாய் மலையில் செய்த உடன்படிக்கையே இஸ்ரேலின் பிறந்த தருணம். சபையை பொறுத்தவரை அந்த பிறந்த தருணம் கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் ஆவி பொழிந்தருளப்பட்டதோடு தொடர்புடையது. பெந்தகோஸ்தே நாளில் சபை ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்களாக வெளிப்படையாக உருவானது. இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட அதே அழைப்பு ஆசாரிய ராஜ்யம் மற்றும் பரிசுத்த ஜாதி இப்பொழுது புதிய சிருஷ்டியின் மீதும் சொல்லப்படுகிறது. பேதுரு நமக்கு எழுதுகிறார், நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம், இனம் மற்றும் நிலத்தால் அல்ல, விசுவாசம் மற்றும் ஆவியினால் தேவன் மீண்டும் ஒரு உடன்படிக்கை ஜனத்தை உருவாக்கியுள்ளார். மோசே எப்படி இஸ்ரேலுக்கு மத்தியஸ்தராக நின்றாரோ, இன்று கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று எபிரேயர் சொல்கிறது. சீனாய் எப்படி ஆசாரிப்பு கூடார வரைபடத்திற்கு வழிவகுத்ததோ, அப்படியே இன்று தேவனுடைய வாசஸ்தலத்திற்கான மாதிரியை கிறிஸ்து கொடுக்கிறார். ஆசாரிப்பு கூடாரம் என்பது இனி துணிகளோ பலகைகளோ அல்ல. ஆசாரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய மக்கள். நாம் ஆவிக்குரிய வீடாக கட்டப்பட்டு வரும் ஜீவனுள்ள கற்கள் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிகள் ஆவியினாலே தேவன் வாசம் பண்ணும் இடமாக கூட்டி இணைக்கப்பட்டு வருகிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். எனவே நாம் மன்னிக்கப்பட்ட தனி நபர்கள் மட்டுமல்ல, நாம் கட்டப்பட்டு வரும் ஒரு வாசஸ்தலம். தேவன் தான் தங்குவதற்கு ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அழைப்புக்கும் உடன்படிக்கைக்கும் பிறகு ஒழுங்கு வருகிறது. எண்ணாகமம் ஒன்றில் லேவியரை தவிர மற்ற கோத்திரங்களை யுத்தத்திற்காக எண்ணும்படி தேவன் அழைக்கிறார். சபைக்கு இது மிக வலுவான ஒப்பீடுகளில் ஒன்றாகும். தேவன் போர் வீரர்களை கணக்கிடுகிறார். ஏனென்றால் சுதந்திரத்திற்கான பயணத்தில் போராட்டம் உண்டு. இஸ்ரேலுக்கு போராட்டம் சரீர பிரகாரமானது, விசுவாசிகளுக்கு போராட்டம் ஆவிக்குரியது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு போராட்டம் உண்டு. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்து கற்றவைகளாயிராமல், ஆனாலும் யுத்தம் உண்மையானது. அதனால் தான் வேதம் நமக்கு போர் வீரர்கள் என்று அழைக்கிறது. ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று பவுல் சொல்கிறார். மேலும் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்றும் சொல்கிறார். அக்கினி போன்ற சோதனைகளை குறித்து நாம் ஆச்சரியப்படக்கூடாது என்று பேதுரு சேர்க்கிறார். ஏனெனில் இந்த சோதனைகள் விசுவாசத்தை பரீட்சிக்கின்றன. எனவே தேவன் போர் வீரர்களை கணக்கிடும் பொழுது அவர் ஆயத்தத்தை போதிக்கிறார். நிற்கவும், ஜெபிக்கவும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும், இச்சைகளை விட்டு ஓடவும், உண்மையாய் நிலைத்திருக்கவும் கூடிய ஒரு ஜனத்தை அவர் உருவாக்குகிறார். இதனால் தான் சபைக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. யாவேவுக்குள் பலப்படவும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளவும், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சபை என்பது தூங்கும் பாளையம் அல்ல, அது தேவனுடைய கட்டளையின் கீழ் சத்தியம், நீதி, விசுவாசம், ஜெயம் மற்றும் வசனத்தோடு போரிடும் ஒரு சேனை. இப்பொழுது எண்ணாகமத்தில் வயது வரம்பு 20 வயதும் அதற்கு மேற்பட்டதும் என்று உள்ளது. இஸ்ரேலை பொறுத்தவரை அது யுத்த ஆயத்தம் மற்றும் பொது கடமையோடு தெளிவாக இணைக்கப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய ரீதியில் 20 என்பது பொறுப்பு, வெளிப்படையான அடையாளம் மற்றும் கட்டமைக்கப்பட்ட பரிசுத்தத்தின் அடையாளமாகிறது. தோராவே, அதாவது நியாய பிரமாணம், இந்த வரம்பை மற்ற இடங்களிலும் காட்டுகிறது. யாத்திராகமத்தில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் சேவைக்காக அரை சேக்கல் காணிக்கை கொடுக்க வேண்டியிருந்தது. 20 என்பது பொது கடமை மற்றும் தேவனுடைய வாசஸ்தலத்திற்கான பங்களிப்போடு இணைக்கப்பட்டிருப்பதை இது காட்டுகிறது. லேவியராகமம் 27 மதிப்பிடும் முறை அர்ப்பணிப்பிற்கான முறையாக மதிப்பீடாக 20 பயன்படுத்துகிறது. பரிசுத்த ஸ்தலத்தை சேக்கலும் 20 கேரா என்ற அளவோடு இணைக்கப்பட்டுள்ளது. இது 20 என்பது பரிசுத்த அளவீடு மற்றும் தரத்தோடும் இணைக்கப்பட்டிருப்பதை காட்டுகிறது. ஆசாரிப்பு கூடார அமைப்பிலும் கூட ஒரு பக்கத்திற்கு 20 பலகைகள் இருந்தது. இது ஒழுங்கு, உறுதி மற்றும் கட்டமைப்பை காட்டுகிறது. பின்னர் சாலமோனின் உள் ஆலயமும் 20x20 பழம் என்ற கனசதுர அளவாக இருந்தது. இது பரிசுத்தத்தின் வடிவவியலையும் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியையும் காட்டுகிறது. இந்த வசனங்கள் நாம் ஒன்று சேர்க்கும் பொழுது ஆவிக்குரிய சித்திரம் இன்னும் தெளிவாகிறது. அவருடைய சேவையில் பொறுப்புள்ளவர்களாகவும் தங்கள் அடையாளத்தில் வெளிப்படையானவர்களாகவும் கொடுப்பதில் தாராளமானவர்களாகவும் அவருடைய கட்டமைப்பின் ஒரு பகுதியாக உறுதியாகவும் தங்கள் மாதிரியில் பரிசுத்தமாகவும் அதாவது சரியான கனசதுரம் போல இருக்கும் ஒரு ஜனத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். இப்படித்தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். முதலாவதாக நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறோம். ஞானஸ்தானம் கிறிஸ்துவுக்குள் நுழைவதன் பொது அடையாளமாக மாறுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நாம் நடந்து கொள்ளும்படிக்கு இது வெறும் வெளிப்புற அடையாளம் மட்டுமல்ல, இது ஒரு உடன்படிக்கை அடையாளம். இரண்டாவதாக நாமே ஒப்புக்கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரேலர் ஆசாரிப்பு கூடார சேவைக்கு அரை சேக்கல் கொடுத்தது போல நாம் நம்மை ஜீவ பலியாக கொடுக்கிறோம். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். புதிய சிருஷ்டி தயவை வாங்குவதற்கு காசுகளை கொடுப்பதில்லை. இரக்கத்தை பெற்றிருப்பதால் புதிய சிருஷ்டி ஜீவனை ஒப்புக்கொடுக்கிறது. நம் நேரம், பலம், முடிவுகள், ஆசைகள் மற்றும் திட்டங்கள் தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கப்படுகின்றது. மூன்றாவதாக தேவனுடைய கட்டமைப்பின் ஒரு பகுதியாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். கூடார பலகைகள் வாசஸ்தலத்தை ஒன்றாக இணைத்து வைத்திருந்தது. அதே போல நாம் ஒன்றாக கட்டப்படும் ஜீவனுள்ள கற்கள். நாம் தனியாக மிதிக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட விசுவாசிகள் அல்ல, நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இசைவாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இதன் பொருள் நாம் செதுக்கப்படுவதையும் திருத்தப்படுவதையும் சீரமைக்கப்படுவதையும் இணைக்கப்படுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செதுக்கப்படுவதை மறுக்கும் ஒரு கல் வீட்டிற்குள் பொருந்தாது. ஒழுக்கத்தை மறுக்கும் ஒரு போர் வீரன் போர்க்களத்தில் நிற்க முடியாது. நான்காவதாக தேவனுடைய மகா பரிசுத்த மாதிரிக்கு பொருத்தமான பரிசுத்தத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளாலயத்தின் சரியான கனசதுர வடிவம் தேவனுடைய நோக்கம் வெறும் மன்னிப்பு மட்டுமல்ல, பரிசுத்தமும் கூட என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படுகிறோம். இது உடனடி பூரணத்துவம் அல்ல, ஆனால் இது மாற்றத்தின் உண்மையான பயணம். தேவன் ஒரு வாசஸ்தலத்தை கட்டுகிறார். அவருடைய வாசஸ்தலம் அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்க வேண்டும். எனவே இந்த முதல் சில வசனங்களில் ஒரு முழுமையான திட்டத்தை நாம் காண்கிறோம். சீனாய் உடன்படிக்கையையும் பரிசுத்தத்தையும் காட்டுகிறது. வனாந்திரம் சார்ந்திருத்தலையும் பயிற்சியையும் காட்டுகிறது. ஆசாரிப்பு கூடாரம் தேவன் தம் மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதை காட்டுகிறது. கணக்கெடுப்பு யுத்தத்திற்கான ஆயத்தத்தை காட்டுகிறது. வயது வரம்பு பொறுப்பையும் கட்டமைப்பையும் காட்டுகிறது. இவை அனைத்தின் மத்தியிலும் முதல் செயல் ஒன்றாகவே இருக்கிறது. தேவன் பேசுகிறார். தேவன் விரும்பும் புதிய சிருஷ்டியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் கேட்கிற மக்களாகவும் கீழ்ப்படுகிற மக்களாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களாகவும் ஆவிக்குரிய போருக்கு தயாரான மக்களாகவும் இருக்க வேண்டும். சிருஷ்டியின் பதிவிலிருந்தே இங்கே மறைந்திருக்கும் இன்னொரு மாதிரியும் இருக்கிறது. அங்கே தேவன் பேசுகிறார். ஒழுங்கு உருவாகிறது. ஒரு வாழ்விடம் தயார் செய்யப்படுகிறது. ஒரு ஜனம் அவர்களுக்குரிய இடத்தில் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி நாம் இன்று பார்த்ததை விட ஆழமானது. தேவன் அனுமதித்தால் அதை நாம் நாளை படிப்போம். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.